பற்றிய சித்தர்களை நம்ம இப்போது உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அது அவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான உருவங்களில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுத்தின முதல் பதிவு வந்து தயாரிச்சு அதாங்க. அவங்களோட நம்ம எப்படி தொடர்பு ஏற்படுத்திக்கிறது? ஏன்னா பல்வேறு விதமான சாதனைகள்லாம் வந்து இப்போ நம்ம பூமியில் இருந்துக்கிட்டே வந்து நவீன விஞ்ஞானம் வரதுக்கு முன்னாடியே வந்து எவ்வளோ கோள்கள் இருக்குது, கோள்களுக்கு நமக்கு என்ன போடுறது இருக்குது, ஒரு குழந்தைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உணர்ந்தாங்க. இப்போ நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா, நம்ம வந்து அந்த மாதிரி உணர முடியுமா, அதுக்கான சாத்தியம் நம்மக்கிட்ட இருக்கா? ஏன்னா நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றதையும் சொல்ல முடியாது.